ஜன குன்னாகனகே வெளி போலேக்கே திரிகானே தனகே நுவு நா பிராணம் அனி நம்மாகனகே நுவு தோசேஸ்துன்னா குண்டல்லோனே மோஸ்து உன்னானே நின்னே கெலிப்பின்சி ஓடானேனே மறி மறி குரு தொச்சி பாடானேனே நுவே சேஸ்தாவே இது நாராதே முந்தே தெலி சுண்டே நின்னேனே பிரிவிஸ்தானா சப்பவே பாலாமணே என்னின்னு சேசே பனே அம்மக்கு நான் தப்புடு சூப்பினனே லவ்ரே சேசாவா சப்பவே பாராமணே అడిగి అడగకుండా వచ్చేసావే నా మనసులోకి హో అందంగా దూకి దూరం దూరం గుంటూ ఏం చేసావే దారం కట్టి గుంటూ